வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, எட்டு வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, எட்டு வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. வெண்மணி மலரே உன் இருவிழியா. பைக்ல? நீ கார்ல? அப்ப நான் ஃபாலோ பண்ணட்டுமா? பைக்லயே போலாமே. பைக்லயே போலாமே. தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறதே, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே போக்கிறது. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, நரைகளும் மறைந்திடவே. வெண்பனி மலரே உன்னிருவிழியா, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன்னிருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு தருதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, எட்டு வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. கொடை உள்ள நிக்கிற, வெளியே வா. மழையில நினையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே.